हेमाङ्कलनाभार्यः कविताकीर्तयतरी हेमाङ्काचार्यवर्योणे सन्निभक्तां सदार्वी अप्रम्प्राये नमः। இந்த பூர்வகல் பாரியத்தில் இருக்கக்கூடிய ஏழு சூத்திரம் இருக்கு. ரெண்டு சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம், மீது அஞ்சு சூத்திரம் சித்தாந்த சூத்திரங்கள். முதல் சூத்திரம் பூர்வவிகல்பா பிரகரணாத்யா கிரியா மானசவத்து, அது முதல் சூத்திரம் பூர்வவிகல்பா. அதாவது பூர்வம்னாக்கா முதல் அனுவாதத்தில் படிக்கப்பட்ட இஷ்டரிபித்தம், அந்த இஷ்டரிபித்திற்கே சைனம், அதோடு சேர்ந்து விகல்பம் வரணும் மனசிராதிகளுக்கு. பூர்வ விகல்பா பூர்வேனுசக விகல்பா, அதாவது அக்னிரகசத்தை மனசுது வாசிதுன்னு மனோநிஷ்டாப்திங்களாக நம்முடைய தைனந்தின வியாபாரம் 36,000 நாட்கள்ல பண்ணக்கூடியது, அவைகள் எல்லாம் சம்பாதித அக்னி கல்பிக்கப்பட்ட அக்னி குண்டம் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்றக்கு. அவைகள் பூர்வ விகல்பம், முன்னாடி இஷ்டகிதம் வந்திருக்கு, அந்த இஷ்டகிதத்திற்கு அதுவும் இதுவும் பிரகரணம், ஒரே பிரகரணத்துல படிக்கப்பட்டிருக்கு. அதனால பிரகரணத்தை கொண்டு பார்க்கணும். அப்படி பார்த்தாக்கா இது ரெண்டுமே ஒண்ணுக்குள்ள விகல்பமா இருக்கணும். அதனால என்ன அப்படின்னா கிரியா பூர்வ விகல்பா பிரகரணாத்து சியாத், பிரகரணத்தினால முன்னாடி இருந்த இஷ்டகிதத்துக்கு செங்கல்னால பண்ணப்பட்டது, அதோட சேர்ந்து இதுக்கு விகல்பம். அதனால என்னாச்சு கிரியா, இந்த மனசுதாரிகள்லாம் மனசினால கற்பிக்கப்பட்டதா இருந்தாலும் ஞான ரூபமா வித்யா ரூபமா இருந்தாலும் அவையெல்லாம் கிரியாதான். கிரியா என்ன அர்த்தம், கிரியாமய கிரது கிரியாரூபமான யாகத்துக்கு அங்கங்களாக இருக்கும். கிரியாமய கிரத்வனு பிரவேசினா அப்படிங்கிற பாஷக்காரர் கிரியாரூபமான ஒரு யாகம், ஏன்னா இஷ்டகிதம்ன்றது செங்கல்னால பண்ணப்படுறது, அது உடம்பாலே பண்ணப்படுறதுனால கிரியாமயமா தானே இருக்காது, அது கிரியாமயமாவே இருக்கு. அதனால அதுவும் கிரியாமயம், அதோட விகல்பிக்கப்படுகிற இந்த இது இருக்கு பிறகு மனசுதாரிகள் அவைகளும் கிரியாமயமாவே இருக்கட்டும். கிரியா அதுக்கு உதாரணம் மானசவது, மானசவதுனாக்கா அதுக்கு சின்னம் பாருங்கோ மானசம் தான் இருக்கும், மனசனால கற்பிக்கப்படுறது மானச கிரகம் ஒண்ணு இருக்கு. சமயத்து சொல்ல துவாதசாகம், துவாதசாகத்தை பத்தி சொல்லச்ச அதுல 10வது நாள் 12 நாள்ல 10வது நாள் அது அறிவாக்கியம்னு பேரு. வாக்கியங்கள் எழுத பல வாக்கியங்கள் இல்லாத நாள் அது, அந்த ராகத்துல அந்த நாள்ல அது 10வது நாள். அந்த 10வது நாள்ல மானசிகமாக ஒரு பாத்திரத்தை சொல்லணும், நினைச்சுக்கணும், அனுசந்தானம் பண்ணணும். அன்னைக்கே சொன்னோம் பிருத்வியா பாத்திரேன சமுத்திரம் திசையா சோமம் திருநாதி, பிரஜாபதியே சோமம் திருநாதி, பிரஜாபதி தேவதை சோமரதா, சோமரசோன்றது திரவியம். ஆனால் இங்க எப்படிப்பட்டது பாத்திரம், பாத்திரம் எதுன்னா பிருத்வியே பாத்திரம், அதுக்கு அதுக்கு ரச சோமரசம் எதுனாக்கா சுந்தர ஜன வச்ச அதுவே பாத்திரம் ரசம், அது பிரஜாபதின்ற தேவத்தை அந்த தேவத்துக்கு வந்துடும் நிகழ்ச்சணும். மானத கிரகம் பேரு இத 10வது அத்தியாயத்துல மீமாம்சையா விசாரம் பண்றா. ஒரு சௌத பிரக்கிரியில கிரியாமயமான யாகம், கிரியாமயமான யாகம் அந்த யாகத்துல மானசிகமாக பண்ணணும்னு மீமாம்சையா இருக்காரு. அந்த மாதிரி இந்த கிரியாமயமான இந்த இதை இஷ்டகத்துக்கு அதுக்கு ஒரு யாகம் இருக்கு கல்பிக்கணும். அந்த யாகத்துல இந்த மனசுதாதிகள்லாம் அங்க வாழ்க்கட்டும். அதனால கிரியாமயமான கிருத்துவுக்குத்தான் அங்கங்களாக ஏதெல்லாம் இருக்கின்றன. வித்யாமய கிருத்து கிடையாது. ஏன்னாக்க இந்த அடுத்த சூத்திரத்திலும் சொல்ல போனது ஏன்னா அந்த இதோ இஷ்டகத்துக்கு அது உடம்புனால மனுஷால் என்ன பண்றாருனாக்கா செங்கல் எல்லாம் எடுத்துன்னு வந்து மணல் கொண்டு வந்து சிலிண்டர் கொண்டு வந்து நன்னா அப்படின்னு தான் பண்ணிக்கிறார். அப்படி பண்ணிக்கிறதுனால இது கிரியாமயம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதுவும் கிரியாமயமாக இருக்கணும். அதுபோக சொல்லப்படுறது மானசவத்து அப்படின்னு முதல் சுத்தத்துக்கு அர்த்தம். பூர்வரிகள் பிரகடனாசியார் கிரியா மானசவசு அப்படின்னு முதல் சுத்தத்துக்கு அர்த்தம். இரண்டாவது சூத்திரம் அதிதேசாச்ச என்று அதிதேசம். அதிதேசம்னாக்கா இதுவும் நிவாரணத்திலும் தான் சேரம் பண்ணிருக்கா. ஏழாவது அத்தியாயத்துல விசாரம் பண்ணிருக்கா. ஏழாவது அத்தியாயம் எட்டாவது அத்தியாயம் தெரியல அதிவேசம் அர்த்தம். அத மாதிரி இதையும் பண்ணி அத மாதிரி இதையும் பண்ணுன்னு சொன்ன அதிவேசம். தனியா விதிக்க வேண்டாம். அத மாதிரின்றது அது விதிக்கப்பட்டது. அதுக்கு உபதேசம் தேவை. பன்னெண்டு அத்தியாயம் அதுல முதல் ஆறு அத்தியாயம் இருக்கு பாருங்க அதுக்கு உபதேசம் அப்படின்னு உபதேசம் எல்லாம் விதிக்கப்படுறது. விதிக்கப்படுறதுனால உபதேசம் பேர் இருக்கு. அந்த உபதேசத்துல சொல்லப்பட்டத ஐதேசத்துல விசாரம் பண்றார். எப்படி உபதேசத்துல அதாவது விதிக்கப்பட்டத சில யாகங்கள்ல அதிவேசம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அந்த யாகத்துல எப்படி பண்ணியோ அந்த மாதிரி இந்த யாகத்தை பண்ணணும். இதுக்கு பேர் அதிவேசம் பேர். இது வந்து அதாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் யாகம். யாகங்கள்லாம் ரெண்டு விதமான யாகங்களை வச்சுருக்கா. ஏன்னா பிரிக்கிறா ஏன்னா வேத வாக்கியத்தை வச்சுட்டு அவன் தனியா கற்பிக்கல. வேதத்துல அது மாதிரி இருக்கு. வேதத்துல அது மாதிரி இருக்கு. அது என்ன இருக்கு அப்படின்னாக்கா சில யாகங்கள் இருக்கு. அந்த யாகங்களுக்கு அங்கங்கள் முழுக்க சொல்லிடும். ஒரு பிரகடனமே ஜோதிஷ்டோம் யாகம் நெஞ்சபூர்ணமாக இஷ்டி அக்னிஹோத்திர ஹோமம் இது மூணு விதமான கர்மாக்கள். எல்லா ஹோமங்களுக்கும் பிரதானமான ஹோமம் அக்னிஹோத்திர ஹோமம். அந்த அக்னிஹோத்திர பிரகடனத்துல வேதத்துல அதுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் சொல்லிடும். இது அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு வேண்டிய பிரகடனம். அதனால அது பிரகிருதியின் பேர். அதனால ஜோதிஷ்டோம யாகம் சோமயாகம். அந்த ஜோதிஷ்டோம யாகத்துக்கு வேண்டிய அனைத்து அங்கங்களையும் சொல்லிடும். எப்படி எப்படி பண்ணணும் இந்த பிரகரணத்துல. இதுக்கு ஜோதிஷ்டோம பிரகரணம் அக்னிஹோத்திர பிரகரணம். அதே மாதிரி இது தர்சபூர்ண மாச சிருஷ்டி தர்சபூர்ண மாச பிரகரணம். இது இதெல்லாம் மூணுத்திலையுமே இவைகளுக்கு வேண்டிய அங்கங்கள் அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கும். அங்கங்கள் அனைத்தும் இது சொல்லப்பட்டிருக்கும். அதனால இதெல்லாம் உபதேசம் பேரு. ஆனால் இன்னும் சில யாகங்கள் சில ஹோமங்கள் சில இஷ்டிகள் தான் இருக்கு. அவைகள்லாம் அங்கமே சொல்லிருக்காது. ஏதோ ஒரு தேவத்தை ஒரு திரவியம் அதை மட்டும் சொல்லிட்டு ஒரு வாக்கியத்தில் சொல்லிட்டு போறோம். சொல்லிட்டு போனாக்கா அதுக்கு அங்கங்களே இல்லையே. அதுக்கு என்ன பண்றது அங்கங்களே சொல்லப்படல. அதனால அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேள்வி கேட்கின்ற அதுக்கு பொருள் வம்சிக்காது. அதுக்கு நியாயம் பண்றா என்ன பண்றாங்கக்கா இந்த அங்கங்களோட கூடிய மூணு சின்னம் பார்ப்போம். அக்னிஹோத்திரம், ஹோமம், அது மாதிரி சோமயாகம், ஜோதிஷ்கோம யாகம், நல்சபூர்ண மாச இஷ்டி, எல்லாம் கர்மாதான். கொஞ்சம் அது கொஞ்சம் சின்ன சின்ன பேதம். ஹோமம்னா ஒரு அர்த்தம், இஷ்டின்னா ஒரு அர்த்தம், அது மாதிரி யாகம்னா ஒரு அர்த்தம். அது மாதிரி சொல்றோம், சின்ன சின்ன பேதம் தான், ஆனால் பெரிய பேதம் கிடையாது. அதாவது ஹோமம்னாக்கா அபிஷ அக்னியிலே பேசணும், அதுக்கு பேர் ஹோமம். யாகம்னாக்கா அக்னியில் பேசக்கூடாது, திரவியத்தை அபிஷ ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த தேவத்துக்கு இந்த அபிஷ அப்படின்னு வைக்கணும். இதுக்கு பேர் யாகம் பேர். இஷ்டி அப்படின்னாக்கா நிர்வாகம் பண்ணணும் சொல்ற தேவதைகள்லாம் தனித்தனியா பிரித்து பிரித்து எடுக்கணும், அளவானெல்லாம் பண்றதுக்கு இஷ்டி அப்படின்னு அவர் பேர் சொல்ற. இதை பிரிச்சிருக்கா நல்ல பொண்ணு மாதிரி இஷ்டி, அது மாதிரி அக்னிஹோத்திர ஹோமம், ஜோதிஷ்டோம யாகம், இந்த மூணுத்திலையும் பூர்ணமா அங்கங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனால இவைகள்லாம் பிரகிருதியின் பேர். எங்க அனைத்து அங்கங்களும் சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு பிரகிருதியின் பேர். பிரகிருதி யாகம், பிரகிருதி ஹோமம், பிரகிருதி இஷ்டி, இத அனைத்து ஹோமங்களுக்கும் பிரகிருதியா இருக்கிறது அக்னிஹோத்திர ஹோமம். அனைத்து யாகங்களுக்கும் பிரகிருதியா இருக்கிறது ஜோதிஷ்டோம யாகம், சோமயாகம். சோமயாகம் ரொம்ப விசேஷம். அது மாதிரி அனைத்து இஷ்டிகளுக்கும் பிரகிருதியா இருக்கிறது தர்சபூர்ண மாச இஷ்டி. இது பிரகிருதியாகும் பேர். ஆனால் இன்னும் சில யாகங்கள் இருக்கு, அவை எல்லாம் அங்கேயுமே இருக்காது. ஒரு அபிஷேகம் திரவியம், ஒரு தேவத்தை இருக்கும், அவ்வளவுதான். என்னென்ன கர்மா பண்ணணும், எப்படி எப்படி பண்ணணும், அதோட கிரமம் என்ன, அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்கச்ச, இதுக்கெல்லாம் நிகழ்ந்த யாகம் பேர். அங்கங்கள்லாம் முழுக்க முழுக்க அங்கங்கள் எங்க சொல்ல பண்ணியோ அது நிகழ்ந்த யாகம். அப்ப அதுக்கு நான் சொல்றேன், பிரகிருதி கர்த்தவியா, பிரகிருதி யாகத்த மாதிரி பிரகிருதி யாகம் பண்ணப்பட வேண்டும். அத மாதிரி இதை பண்ணணும். ஏவம் கர்த்தவியம், இவ்வாறு பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க பிரகிருதி, அதை போல் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னா பிரகிருதி அப்படின்னு சொல்ற. இந்த அதை போல் சொன்னோம், அதுக்கு பேர் அதிவேஷன் பேர், அதிவேஷன் பேர். இப்ப பிரகிருதத்தை வாங்கும், இங்க இஷ்டகத்து, இந்த இஷ்டகத்து என்னது, கிரியாமயமா இருக்கு. அது பசுரூப குலத்தை நமக்கு கொடுக்கும். எப்படி கொடுக்கும், ஒரு யாகத்துக்கு கிரியாமயமான யாகத்துக்கு அங்கமா இருந்து நமக்கு கொடுக்கும். அப்ப வாக்கியம் சொல்றது, அவைகளில் மனஸ்துதாதி அக்னிகள் அதெல்லாம் கல்பிக்கப்பட்டது. அவைகள்ல முன்னாடி இஷ்டம் அதுக்கு இவைகள் ஒன்னே போறும், ஒன்னே போறும், இவையெல்லாம் ஒன்னே போறும். ஏன்னா இந்த ஒண்ணத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணணும். அதாவது இஷ்டத்துக்கு சமமாக மனசுதாரிகள் ஒவ்வொன்றும் இருக்குது, ஒவ்வொன்றும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொன்றும் இந்த மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம், ஒவ்வொன்றும் அந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அந்த இஷ்டத்துக்கு இருக்கு அத மாதிரி மனசுதாரிகளையும் பண்ணணும் அப்படின்னு அவன் சொன்ன போற பட்சி அதிவேசம். இஷ்டகிந்த மாதிரி மனசுதாரிகள் பண்ணணும். அவன் மனசுதாரிகளை பண்ணணும்னா என்ன அர்த்தம், இஷ்டகிந்தது என்ன பண்றது, கிரியாமய கிரதுவுக்கு அங்கமா இருக்கு. அந்த மாதிரி மனசுதாரி அக்னிகளும் கல்பிக்கப்பட்ட அக்னிகளும் அந்த கிரியாமய கிரதுவுக்கு அதுக்கு அங்கமா இருக்கணும். இதுதான் ஐதேசம் பண்ணப்படுகிறது. அது எப்படி இருக்கோ இந்த மாதிரி இது, அது என்ன பலனை கொடுக்குமோ அதே பலன் கொடுக்கும், அதுக்கு என்ன வீரியமோ அதே வீரியம் சாமர்த்தியம் அப்படின்னு பூரபக்ஷி சொன்னோம். ஆகவே இந்த மனசுராஜி அக்னிகள்லாம் கிரியாமயம் தான், வித்யாமயம் கிடையாது. வித்யாமய அகத்துல இவைகள்லாம் அன்வயிக்காது அப்படின்னுட்டு இந்த ரெண்டு சூத்திரம் பூர்வீகல் பிரகடனாசியார் கிரியாமார்த்தவர்கள் அதிவேசாச்சு இந்த ரெண்டு சூத்திரத்தினால இதை சொல்றேன். சூத்திரக்காரர் பூர்பட்சத்தை அதன் பிறகு சித்தாந்தம் நிர்தாரணா தரிசனாச்ச அப்படின்றதுனால பூர்பட்ச வியாபத்தி பூர்பட்சம் வியாபிக்கப்படுகிறது. குண சித்தாந்தம் என்ன வித்யைவ வித்யாமயக்கிறதோ அது பிரவேசினா அந்த கிரியான்னு சொன்னா பூர்பக்ஷி பூர்வீகல் பிரகடனாசியா கிரியா அப்படின்னு சொன்னான். அதனால பதில் வித்யைவ வித்யாயவ வித்யாமயக்கிறது தான், நீ கிரியே என்ன அது தப்பு. வித்யா வித்யா என்ன அர்த்தம், வித்யா ஞானமயமான கிரியை யாகம், ஞானமயமான யாகம் இது கிரியாமயமான யாகம் இல்லை. வித்யாமயமான யாகத்துக்கு தான் இந்த மனசுராதிகள்லாம் அங்கங்களாக இருக்கின்றன. அதனால அந்த கிரமத்துல போகணும், அந்த கிரமத்துல போகணும். மனசுராதி மனசுராதிகள்லாம் வித்யாரூபமா தான் இருக்கு. ஏன் வித்யை வசூ நிர்தாரணா வித்யாயவ அப்படின்னு சொன்னதுனால நிர்தாரணம் என்ன நிர்தாரணம் அப்படின்னு தேகைத்தே வித்யாசித்தையேவ அப்படின்னு வாக்கியம் தேக தேக ஏவ ஏத்தே தேக ஏத்தே வித்யாசித்த ஏவ ஞான ரூபம்தான் வித்யாரூபம்தான் நினைக்கிறது வித்யாரூபமா இருக்கு. ஏவகாரம் போட்டு நிர்தாரணம் பண்றது உறுதிபட சொல்லிக் கொடுக்கிறது, உறுதிபட சொல்லிச்சுனாக்க அது அப்படியே அதுதான் பிரதானம். வாங்க சொன்னல உபனங்கள் சொல்றது அதே அக்னிகம் அப்படின்னு சொல்றது. தர்சன ஆச்ச நிர்தாரணம் பண்றது வித்யா சேவைத்தே ஏவம் விதஸ்திதா பவந்தி இது வித்யாமயமா இருக்கிறது ஞான ரூபமா இருக்கிறதுனால ஏவம் விதஸ்திதா பவந்தி வித்யாரூபமாகவே இவைகள் எல்லாம் இருக்கு. வித்யாமய கிருதோடையே அங்கமாக இவைகள் எல்லாம் இருக்கின்றன. அதனால வித்யாரூபம் தான் தெரியுது நிர்தாரணாத்து தர்சனாச்ச சமுச்சயம் ரெண்டு கேள்வி இவைகள்லாம் சாத்தியம் என்ன இந்த மனசுராதிகள்லாம் வித்யாமய கிரதுவுக்கு அங்கங்களாக இருக்கின்றன அப்படிங்கிறது சாத்தியம். அது சாத்தியம் அதுக்கு வித்யாமய கிரதுவுக்கு அங்கங்களாக இருக்கின்றன அது சாத்தியம். அது ஏவகாரம் போட்டு உறுதிபட சொல்ற சுற்றக்காரர் ஏன் அப்படின்னு நிர்தாரணா சுருதியில் இருக்கு தேகைத்தே வித்யாசித்த ஏவ இது ஒரு ஹேத்து ஏவகாரம் போட்டு சொன்னதுனால இவைகள்லாம் வித்யாமய கிருதுவுக்கு தான் அங்கங்களாக இருக்கின்றன கிரியாமய கிருதுவுக்கு இல்லை. நிர்தாரணா நிர்தாரணம்னாக்க நிச்சயன பிரதிபாதனம் நியாயம்னு சொன்னது தர்சனாச்ச வித்யா சேவை பெரு ஏவம் விதஸ்திதா பவந்தி அப்படின்னு இதெல்லாம் ஞானரூபமா இருக்கிறதுனாலதான் வித்யாமய கிருதுவுக்கு அங்கமாக இருக்கின்றன இவைகள். ஞானரூபமா இருக்கு வித்யா அப்படின்னு இருக்கு அதனால நிர்தாரணம் இருக்கு இதுவும் இருக்கு. அதாவது வாக்கியமா இருக்கு கேச்சு அது சொல்றது அது. அதனால இந்த வாக்கியம் கிரகணம் கிரகம் மனதில மனசா சொந்த மனசா சுவந்த மனசா கிருஷ்ணந்த மனசீர தேடு மனோ மனசு மனோமய கிரியதே அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியங்கள்லாம் இத வித்யாமயமா இருக்குன்னு சொல்றது. இப்படி சொல்றதுனால நிர்வாகம் பண்றது தரிசனம் இந்த மாதிரி மனோமயமா இருக்கு வித்யாரூபமா இருக்கு அப்படின்னு காமிச்சு கொடுக்கிறது. அப்படின்னு நான் சொல்றதுனால இது வித்யாமய கிருதவுக்குத்தான் அங்கம். கிரியாமய கிருதவுக்கு இவைகள் அங்கம் இல்லை அப்படின்றது மூணாவது சூத்திரம் சித்தாந்த சூத்திரம் முதல் சூத்திரம் அப்படின்னு சொல்றது. அதன் பிறகு நாலாவது சூத்திரம் ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் பூர்வபக்ஷி என்ன சொன்னா பிரகரண பிரமாணம் அப்படின்னா பிரகரண பிரமாணத்தினால சொன்னான் சித்தாந்தியோ நீ பிரகரணம் நாலாவது பிரமாணத்தை சொல்ற ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தானம் ஆக்கியர்கள் நானும் என்னையும் சொல்றேன் முதல் பிரமாணம் ஸ்ருதி இரண்டாவது பிரமாணம் லிங்கம் மூணாவது பிரமாணம் வாக்கியம் இந்த மூணு பிரமாணங்களை கொண்டு நான் சொல்றேன் மூணு பிரமாணங்கள் இது முதல் பிரமாணம். நேற்று என்ன சொன்னோம் அதாவது பூர்வபுரஸ்ய பிராபல்யம் உத்தரோத்தரஸ்ய பிராபல்யம் இந்த பூர்வநிமாமத்துக்கள் எல்லாமே இதுதான் சொல்றார். முன்னாடி முன்னாடி இருக்கிறதுனா பிரபலமா இருக்கும் பின்னாடி பின்னாடி வந்தோம்னா துர்பலமா இருக்கும். உங்களுக்கு லோகத்திலே தெரியும் பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் இந்த மாதிரி சொல்றோம். பிரத்யக்ஷம்ன்றது பிரபலமான பிரதானம் பிரத்யக்ஷம்ன்றது பிரபலமான பிரதானம் அதே அனுமானம்ன்றது பிரத்யக்ஷத்தை உபதேசிச்சுட்டு வரும் உபமானம் அது ரெண்டுத்தையும் உபதேசிச்சுட்டு வரும் சப்தமோ இந்த மூணுத்தையும் உபதேசிச்சுட்டு வரும் இந்த மாதிரி அவன் சொல்றா. அப்ப என்ன எல்லாருமே வச்சுக்கிறா பிரத்யம் தான் பிரபலமான பிரமாணம். அதன் பிறகுதான் இந்த பிரமாணம் அனுமானம் அது மாதிரிதான் மீனவசிகாரன் சுத்தியாதி பிரமாணங்கள் பிரத்யாதி பிரமாணங்கள் எல்லாத்திலுமே பூர்வபுரஸ்து பிராபல்யம் உத்தரோத்தரஸ்து பிராபல்யம் பின்னாடி பின்னாடி இருக்கிறதுனா பிரபலம் பின்னாடி பின்னாடி இருக்கிறதுனா துர்பலம். அதனால இப்ப நீங்க சொன்னது பிரகரணம் நாங்களோ ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் ஆதிசப்தம் சத்தியாதி பழைய அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி ஆதிசப்தம் இருக்கிறதுனால மூணுத்தையுமே மூணுமே எடுத்துட்டு மூணுத்தையும் எடுத்துட்டு பிரகரணத்தை தள்ளிடணும் பிரகரணத்தை தள்ளிடணும். ஏன்னா நாங்க சொல்ற ஸ்ருதி சொல்றது எங்கெங்க வித்யா அப்படின்னு மூணாவது வேற்றுமை புத்தியாயுதம் இவைகள்னா ஞான ரூபமா இருக்கிறதுனால அதாவது மனசுனால ஞானத்தை கொண்டு கற்பிக்கப்படுறதுனால இவைகள்னா வித்யாமய கிருத்துவா இருக்கு. இது வந்து சுதி ரெண்டாவது லிங்கம் அது சாமர்த்தியம் என்ன பண்ணது எல்லா காலத்திலையும் எல்லா தேசத்திலையும் அதாவது 36,000 நாள் அத்தனை நாள்ல இது பண்ணப்படக்கூடியது அந்த மாதிரி பண்ணப்படக்கூடியது இந்த இது நம்ம சொன்ன மனசுவாதிகள்லாம் மனசுவாதிகள்னா அப்படிப்பட்டது. ஆனால் நீ சொல்றியே சித்தாந்தி சொன்னோ புரபக்ஷி அவன் என்ன சொன்னான் வந்து மனசு மனசுவாதிகள்லாம் இஷ்டகதிக்கு சமம் அது எப்படி சமமாகும் இஷ்டகதிலேன்றது பரிமித காலம் அளவோட கூடிய காலம். ஏன்னா அங்க வாக்கியம் சர்வாணி பூதானி சின்வந்தி சுகதே அப்படின்னு இருக்கு. சர்வதா 36,000 நாளும் நம்மளே நினைச்சுக்கோ, இதுக்கு இப்பயே நினைச்சுக்கோன்றோம். அவ்வளவுதான், மித்தபடியே நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். எங்க எங்க போயிட்டு எப்படி போயிட்டு என்ன பண்ண லோகத்தை நினைச்சிட்டு இருக்கோம். அதனால சர்வாணி பூதானி சர்வபூதங்களையும் சர்வகாலத்திலையும் சர்வ விஷயங்களையும் சர்வ வியாபாரங்களையும் இது சொல்றது, அது அந்த மாதிரி சொல்றது. அதனால இவைகள்லாம் லிங்கமிதான், லிங்கம் இது. இதை வந்து சர்வபூத கற்பம் சர்வகால வியாபி, அப்படிப்பட்ட மனதினால பண்ணப்படக்கூடிய கல்பிக்கப்படக்கூடிய அக்னி கல்விகள் இதெல்லாம் பரிமிதி கற்று காலம்லாம் அதுக்கு இதுக்கு சமமா இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அதனால இது வந்து வித்யாவை கற்று தான் அவன் லிங்கம். அதே மாதிரி இன்னும் ஒண்ணு வாக்கியம்ன்றது, வாக்கியம் என்ன அர்த்தம்? ஏவம் விதே சின்வந்தி, ஏவம் விதே இப்படிப்பட்ட மனசுராதி அக்னிகள்லாம் அந்த விதைநாக்க இவ்வாறு இருக்கிற அக்னிகளை அதாவது வித்யா இயக்கத்தோ அதுக்கு இதெல்லாம் சின்வந்தி சைனம் பண்றா, சைனம் தான் அக்னி கொண்டோம். அதெல்லாம் பண்ற அது சேரது, ரெண்டு வாக்கியம் மூணு வாக்கியம் வந்தா சேரது. இதான் சௌரியாக வாக்கியம், சௌரியாக வாக்கியம் சொல்றாங்க. வாக்கியமானது ரெண்டு வாக்கியம் மூணு வாக்கியம் ஒன்னா சேர்ந்து அர்த்தம் பண்றது, அல்லது ரெண்டு பதங்கள் மூணு பதங்கள் ஒன்னா சேர்ந்து அர்த்தம் பண்றது வாக்கியம். நீ பிரகடனம் சொன்ன பல வாக்கியங்கள் சேர்ந்த ஒரு பிரகடனமே சொல்லணும். அந்த மாதிரி நீ சொல்றது காட்டிலும் இது சொல்றது பிரமாணம் பிரபலம். ஸ்ருத்யாதி பதிய வாக்கியம் வாக்கியம் இவையெல்லாம் வலிய சாக்கு பிரகடனத்தை காட்டிலும் வலிய சார். அதனால என்ன பாதம் பிரகடனத்தை கொண்டு நீ பாதம் சொல்ல முடியாது. கிரியாமணியம் தான் வித்யாமணியம் இல்லை அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது, அது மாதிரி சொல்ல முடியாது அப்படின்னு நாலாவது சூத்திரத்துக்கு அர்த்தம் அது. இவை நாலு சூத்திரத்தினால சொல்லிட்ட அவர் ஒரு யுக்தி சொல்றார். இந்த பூர்வபக்ஷிக்கு என்ன சொன்ன, ஏன்னா நீ சொல்ற இந்த அஜீவக சூத்திர வித்யாவினை கருதுவா இருக்கிறதுக்கு விதிப்பிரச்சனை இல்லையே, எண்ணு லோட்டு சவியப்பிரச்சனையும் இதெல்லாம் இல்லையே, எப்படி ஒத்துக்கிறது? பலமே இல்லையே இங்க. அதனால வித்யாவினை கருதுன்னா ஒண்ணு இல்லையே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறார். அதுக்கு பதில் இந்த அஞ்சாவது சூத்திரம் வருது. அதுவும் இஷ்டம் சின்னதான் அனுபந்தாதித்யாத்துக்கு சம்பந்தமானது யஜ்யானம் என்னென்ன கிரகம், கிரகம்னா பாத்திரம் அர்த்தம், ஸ்தோத்திரம் அதாவது பிரகீதம், கானத்தோடு சொல்லப்பட்ட மந்திரத்தினால மந்திரங்கள்னால என்ன வருது, சில குணங்கள் சொல்லப்படுறது. அந்த குணங்கள்னால குணி இருக்கு, குணத்தை உடையவன், அந்த குணத்தை உடையவனை ஸ்தோத்திரம் பண்றது சொல்றது, அந்த குணங்கள் எல்லாம் சொல்றதுன்னு அதுக்கு பேர் ஸ்தோத்திரம் பேரு. அனுபந்தம் இது ஸ்தோத்திரம். அப்புறம் சஸ்திரம் கானம் இருக்காது, ஆனால் மந்திரம் இருக்கும். கானம் இருக்காது ஆனால் மந்திரம் இருக்கும். மந்திரம் இருக்கும், மந்திரம் இருக்கிறதுனால அந்த மந்திரத்துல கவனம் இல்லாமல் அந்த மந்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு குணி குணி குணத்தை உடையக்கூடிய குணங்களை சொல்றது சஸ்திரம். ஸ்தோத்திரம்னு கவனத்தோடு கூடினது, சஸ்திரம்னாக்க கவனம் இல்லாது. மற்றபடி என்ன அர்த்தம், குணத்தை சொல்றதுன்னு அர்த்தம், குணியினுடைய குணத்தை சொல்றது. இதுக்கு பேர் சஸ்திரம். அது மாதிரி கிரகம், கிரகம்னா பாத்திரங்கள், யாகத்துல பாத்திரங்கள், நெய்யை பற்றி பாத்திரம் வேணும், சோமரத்துக்கு பாத்திரம் வேணும், இந்த மாதிரி பாத்திரங்கள் நமக்கு பண்ணுவோம். அது இதெல்லாம் கிரியாவைக்கிறது எப்படி ஒரு பாத்திரத்தை பண்ணணும், மருத்துவமான பாத்திரம், வித்திரையான பாத்திரம், இதெல்லாம் பண்ணணும். அது மாதிரி ஸ்தோத்திரன்றது ஒரு வாயை விட்டு சொல்லணும், சஸ்திரமும் வாயை விட்டு சொல்லணும். அந்த மாதிரிதான் இருக்கு. ஆசாதனம் உட்காந்து இருக்கணும், ஹே தேவதையே இங்க உட்காரு, ஹே துரோடாஜனே இங்க நேரு, அப்படின்லாம் மந்திரம் இருக்கு. அதெல்லாம் சொல்லி தானங்கள் தரைகள் பண்ணணும். இதெல்லாம் நிறைய இருக்கு. இது கிரியாமயம், கிரியாமயக்கிறதுல நேரம் எல்லாத்தையும் நம்மளே பண்ணணும். ஆனால் வித்யாமயக்கிறதுல அப்படி கிடையாது, எல்லாம் மனசுலயே பண்ணணும். என்ன தெரியும், மானசிகமான இந்த மாதிரி யாரும் இருக்குன்னு நமக்கு தெரியாது. வித்யாமயமான கிருஷ்ணர் இருக்குது, மனசனாலேயே கிரகம் பாத்திரங்கள், மனசனாலேயே ஸ்தோத்திரம், மனசனாலேயே சஸ்திரம், இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள். இந்த தெரியாத விஷயங்களை சிவனிடம் சொல்லிக் கொடுக்கிறது வேதம். அது அபூர்வமான விஷயம். அதே மாதிரி ஆதிசப்தம் இருக்கு. ஆதிசப்தத்தினால போன சூத்திர சொன்னை, சுதி, லிங்கம், வாக்கியம் இருக்கு, அவைகள்லாம். அதனால சுத்தியாதி சுதிலிங்க வாக்கிய பிரமாணங்கள்னால அனுபந்தங்களான அனுபந்தங்கள், யாக அனுபந்தங்கள், இவையுடம் எல்லாம் மனோமயமாகவே தெரியாது. அதனால இதெல்லாம் வித்யாமய கருத்து, வித்யாமய கருத்துவா தான் இருக்கு. இதெல்லாம் பிறகாலம் தனியாக தெரியும். அதனால அது அனுபந்தா வித்யா பிரஜாந்தர புதக்கவத்து, புதக்கம் தனியா ஒரு யாகம், வித்யாரூபமான யாகம், ஞானரூபமான யாகம், பிரஜாந்தர புதக்கவம். பிரஜாந்தரம் நடத்தும் இந்த பிரஜ்ஞ அப்படின்னா இல்லை உபாசனம் தகன வித்யா சாந்தி வித்யா எத்தனை சொல்றோம், அந்த மாதிரி வித்தியைகள் மாதிரி இந்த வித்யாலய கிருதமும் ஒரு பிரம்ம வித்யதான், பிரம்ம வித்யதான். அதனால கிரியாமய கிருதம் காற்றலம் புதக்கு தகன வித்தியா யாகத்தை காற்றிலும் விலட்சணமானது சொல்றோம், வேறுபட்டது தனிப்பட்டது. அந்த மாதிரிதான் இதுவும் போதும். இல்ல விதி பிரச்சனை இல்லையேன்னு சொன்னேன்னா அதுக்கவா சொல்ற வந்து கற்பிக்கிறோம், கற்பிக்கிறோம் விதி பிரச்சனை இல்லைன்னு கற்பிக்கிறோம். ஏன்னா அபூர்வமான விஷயம் சொன்னாக்க அங்க கற்பிச்சுதான் ஆகணும். அதனால நாங்க கற்பிச்சிடணும். ஏன்னா அனுபவங்கள்லாக்கே லாகத்துக்கு வேண்டிய அனைத்துமே மனசனாலேயே கற்பிக்கப்படும். அதே மாதிரி சுத்தியாதி பிரமாணங்கள் இருக்கு. நகர வித்திய மாதிரி நகர வித்தியைகள் எல்லாம் எப்படி கர்மா கர்மாவுக்காக ஏற்பட்டதோ அந்த மாதிரி இவைகளும் இந்த வித்யாவயக்கம் இருக்குது, அதுவும் வேறுபட்டதுதான். அதெல்லாம் அனுவாத சுரூபமான வாக்கியங்கள்ல அபூர்வமான விஷயத்தை சொன்னாக்கா விதிப்பத்தியும் கற்பிக்கப்படுகிறது. அவைகளும் கற்பிக்கப்படுகிறது. யாரு நியமம் செய்தால் சொல்லிருக்கிறார், அதுதான் தருத்தம். வசனானித்த பூர்வத்வ, வசனானித்த அபூர்வத்வ. வசனங்கள்லாக்கு மூணாம் அத்தியாயத்துல இருக்குது. அவ பண்ற மீமாம் செய்த மூணாம் அத்தியாயத்து சோம பக்ஷணம் பண்ணணும். அங்க பக்ஷணம் பண்றதா வேணாம் நினைச்சுதான் இருக்கு. பூர்வபட்சம் சொன்னான் இங்க வந்து விதிப்பத்தி இல்லை, அதனால இங்க பக்ஷணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னான் பூர்வபக்ஷி. அதுக்கு சித்தாந்தி அது மாதிரி கிடையாது. அங்க இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் அபூர்வமானவைகள், அபூர்வமான வசனங்கள். அதனால அபூர்வமான வசனங்களா இருக்கிறதுனால அந்த விதிப்பத்தையும் கற்பிக்கணும் அப்படின்னு மீமாம்சையாலே சித்தாந்தம் பண்ணியிருக்கார். அவர் இங்கே அவர் கொண்டு போறேன். இங்கேயும் அபூர்வமான யாக பண்டங்கள் எல்லாம் இருக்கு. கிரகம், சோத்திரம், சஸ்திரம், ஆதாபனம், சத்தியாதி பிரமாணங்கள், இப்படி உலக இருக்கு. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம். அதனால தருத்தம் அப்படின்னு சொன்னதுனால இங்க எல்லாமே கற்பிக்கப்படுகின்றன. வித்யாமையை பொதுவாக கற்பிக்கப்படுகிறது, வித்யாமையை பொதுவாக கற்பிக்கப்படுகிறது. கற்பிக்கப்படுறதுனால அந்த விதிப்பத்தையும் கற்பிக்கப்படுது. ஏன் வாக்கியங்கள் அப்படி இருக்கு. அதனால நீ விதிப்பிரச்சனை இல்லைன்னா கேட்டதே தவறு. அவன் இந்த சூத்திரத்தால் அனுபந்தா வித்யா பிரஜாந்தரப்பட்டவர் திருஷ்டத்தே தருத்தம் அப்படின்ற அஞ்சாவது சூத்திரத்தினால சொன்னேன். தரவில்லைன்னு கேட்டான். அதுக்கும் அதான் சொல்லிட்டுமே அந்த அஜயசத்துல இஷ்டகதிக்கு என்ன பலன் இருக்கோ அந்த பலனே இங்க அஜயசம் பண்ணிக்கிறோம். இஷ்டகதி என்ன பண்ணோம், தனக்கு எது அங்கியோ ஏதாவது கிரியாம இருக்குதோ அதனால என்ன பலன் வருமோ அத இந்த வித்யாமைய மனசுதான் இருக்கிறார். அவைகள் தனக்கு அங்கியான வித்யாமைய கட்டுவதனால நமக்கு பலத்தை வாங்கி கொடுப்போம், அல்லது அது பயன்பட மோஷத்தை கொடுத்துடும். அதனால பிரம்ம வித்தியை தான் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இன்னொன்னு அவன் சொன்னான், ஐதேசாட்சிக்கு அதனால இது கிரியாமையுமான கேட்டான் பூர்வபக்ஷி. அது வந்து தவறு, கிரியாமையு சொல்லக்கூடாது. ஏன் இது மாதிரி சொல்லக்கூடாதுன்றதுக்கு அடுத்த சூத்திரம் சாமானியாதத்தை உபலத்தே மருத்துவத்து நகை லோகாபத்து. உதாரணங்கள்லாம் இல்லை, இதெல்லாம் எப்படி சொல்லணும், எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் உபமான உபமேயங்கள் தான். இஷ்டகிருதி மாதிரி இதையும் எடுத்துக்கோன்னாக்கா இஷ்டகிருதிக்கு என்ன சாமர்த்தியம், அது பசு ஓணும்னாக்கா பசுவை இது பண்ணி கொடுக்கும் பலத்தை. அந்த மாதிரி இங்கேயும் அதை வந்து எடுத்துக்கணும். அது கிரியாமயத்தில் இருக்கு, இதுவும் கிரியாமயம். அது அங்கம், இதுவும் அங்கம், அதுதான் அங்கம் அப்படின்னா கிடையாது. ஏன்னா சித்தாந்தத்துல இதோ ஒரு பிரம்ம வித்திய, பிரம்ம வித்தியா போடுது இருக்கும் மோஷம் பலன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அங்க சாமானியத்தை நீ சொன்னது தப்பு. அதே சொல்றதுனால எல்லாம் கிரியாமையும் சொல்லக்கூடாது. சாமானியத்தை குழப்பி எது சாதிருஷ்யம் எவ்வளவு தூரம் முக்கியமோ அவ்வளவு எடுத்துட்டா போதும். அதுவே உழைச்சி அதுவே போதும். ஐதேசம் அதுவே போதும். எல்லாமே எடுத்துக்க கூடாது. அதுக்கு உதாரணம் மிருத்யுவத்து நகி தோக்காபத்தி. அங்க வாக்கியம் ஒண்ணு இருக்கு, சவா ஏச மிருத்யு ஏச ஏதஸ்மி மண்டலே புருஷ அப்படின்னு. இந்த புருஷனுக்கானே சூரிய மண்டலத்தில் இருக்கான், இவனே மிருத்யோ அப்படின்னு இருக்கு. மிருத்யும் சுழற்சி மிருத்யுன்னு அர்த்தம் யமன்னு சொல்லலாம். உண்மையிலேயே சூரிய மண்டலத்துக்கு யமன் இருக்கான், அவன் யமனாவத்தில் தான் இருக்கான். யமனாவத்தில் தான் அவன் இருக்கான், இதுல இல்லை, சூரிய மண்டலத்தில் இல்லை. ஆனா சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய பொருளை பத்தி இன்னொரு ஏஷம் மிருத்யு அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன அர்த்தம் பண்ணிக்க, சொல்றது அந்த இதுவாக வந்தாங்க அந்த சமாதான சூரியன் கூட சமாதானம் பண்ணிடுவான். சூரியன் கூட சமாதானம் பண்ணுவான். அந்த சமத்துவத்தை ஒன்றுதான் கேட்கப்படுறது, எல்லாமே கிடையாது. சூரிய மண்டலத்துல என்னன்னா சூரிய மண்டலத்துக்கு கூடிய புருஷன் எவன ஒருத்தர் போய் இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது. மிருத்யவதே நகி லோகாபத்தி, எப்படி இந்த மிருத்யுவானவன் யமனானவன் எவ்வளோ இடத்தில் இருப்பானோ அந்த மாதிரி சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எவ்வளோ இடத்துல தெரிஞ்சு கிடையாது. அவன் இருந்த இடத்துல இருந்து அவன் அந்த சம்மர்ச்சத்தை பண்ணுவான், அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். அந்த அர்த்தத்தை சிந்திக்க போகணும். ஆகவே இந்த சூத்திரத்துக்கு இது அர்த்தம். அதனால ஐதேகம் பண்றேன் அப்படின்னு அத்தனையும் கொண்டு வரக்கூடாது. எல்லாமே இதை அன்னைக்குவே அன்னைக்கார் எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான். நேற்று சொல்றோம் நீ எந்த அழகா இருக்க, உன் சந்திரன் நீ இந்த சூரியன் என்னென்னவோ சொல்றான். நல்லா எடுத்து மிளகு மாறி விசேஷத்தையும் அடிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றான். கோபக்காரரை பத்தி பேர் வச்சுருவான். ரொம்ப சிறு சிறு கோச்சு பேர் நினைச்சுக்கோங்க. அவளுக்கு பேர் இருப்பான் கடுகு மிளகு அப்படின்னு பேர் வச்சிருவான். இல்ல இந்த கடுகு மிளகு ஏன் பேரு, அவ கடுகு மாதிரியா இருக்கா, கடுகே இல்லாமா, கடுகு எப்படி படப்படணும்னு வடிக்குமோ அந்த மாதிரி கோபத்தை படப்படுறான்னு செய்வார். அவளுக்கு இவ்வளவு கோபம் உடனே அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான் கிடைச்சிக்கணும், எல்லாத்தையும் கிடைச்சி வேண்டிய முடியாது. அதனால இந்த சூத்திரத்தினால ஐதேகத்துக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுதான் அர்த்தம். அதனால கிரியாமயக்கத்துவா இருக்காது. சமாதத்துக்கு புறத்தையே நிறுத்திவது மிக லோகாபக்தி. சரக்கிறது சூத்திரம் பரேனு தாத்யம் பூயஸ்வாஸ்தான். அங்கேயே இந்த அந்த பிராமணத்திலேயே அரியகத்திலேயே சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. மனசுலாம் சொல்றதே அந்த சத்தங்கள்லாம் வித்யாமயக்கிறது தான், கிரியாமயக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா அயம் வாவலோக ஏதா அக்னிபிதா தசிய ஆசையே பரிசுதா இத்தியாதினா. இதெல்லாம் என்ன அர்த்தம், இந்த மனசுலாவது என்ன சொல்றனே அந்த லோகர்களுக்கு பாருங்கோ அதை ஜனமே பரிசரணம் இருக்கு. பரிசரணம் அர்த்தம் நான் பரிசோதனை பண்ணுவோம், சுற்றுவோர் சேர்ப்போம், அந்த மாதிரி சூழ்ந்து இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்லாம் இருக்கு. இதுல வந்து என்ன அர்த்தம், எல்லாம் கற்பிக்கப்படுறது மனசுக்காக எல்லாம் கற்பிக்கப்படுறதுன்னு அர்த்தம். வித்தியாசமாக கற்பிக்கப்படுகிறது, அதை நான் நினைக்கிறது. பழையனு பாத்திருக்கு பழையன இன்னொரு பிராமணன் அங்க அக்னியுடன் இந்த மனசிலே பக்கத்துல வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தோட சொல்லப்படுறது மனசிலாவிடுனாக்கா வித்யாமயமாக சொல்லப்படுறது அதுவே இருக்கு. அத மாதிரி பூய தாத்யம் தாத்யம்னாக்க சத்விதம் அந்த மாதிரி அந்த விதமாக இருக்கு. எந்த விதமாக வித்யாமய ரூபமா இருக்கு, வித்யாமய கிரதம் பூயஸ்வாத்து அனுபந்தா பூயஸ்வாத். ஏன் இந்த மாதிரி இங்க சொல்லணும்னாக்கா இங்க நல்ல சொல்லப்பட்டிருக்கு. பகதாரண்யத்திலேயே ஏன் இங்க தான் சொல்லப்பட்டிருக்கனாக்கா, அதாவது பகதாரண்யத்திலே சொல்லணுமே ஏன் அக்னிகரசுனாக்கா, அக்னிகரசத்துல இந்த மாதிரி வித்யாமயமான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனால இங்க அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. அதனால அனுபந்தான் இங்கே படிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த அங்கங்கள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதுதான் இந்த அக்னிகரச பிரயாணத்திலேயே மனசுவாதிகள்லாம் ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. அதனால இவைகள் அனைத்துமே மனசுவாதிகள் அனைத்துமே வித்யாமய கிரத்துல அங்கே அங்கங்களாக கிரியாவியக்கத்தோட அன்னைக்குமே அன்னைக்காது அப்படின்னு ரெண்டு சூத்திரத்தினால பூர்வபக்ஷத்தையும் அஞ்சு சூத்திரத்தினால சித்தாந்தத்தையும் சாதிச்சு இந்த அறிவினத்தை தலைவர்கிட்ட சாதனை கவிதாட்சிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த பிரவே நமஹ.